യഭക്തജനാർത്തിഹന്തു പിതൃത്വമന്യേഷു വിചാര്യതൂർണം സ്തംഭേവതാരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീന്ദ്രസിംഹം ശരണം പ്രപദ്ധ്യേ ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാകിഗകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. നമസ്സഭായേ, ഇന്നേ ദിനം ശ്രീ വരദരാജ പഞ്ചാശതി സ്തോത്രത്തിൽ 13-ാമത് ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥങ്ങളെ അനുഭവിപ്പോ. ആശാദിവേഷു ഗിരിശേഷു ചതുർമുഖേഷ്വപി അവ്യാഹത വിധിനിഷേധമഗീതവാജ്ഞ ഹസ്തീശ നിത്യമനുപാലനലങ്കനാഭ്യാം പുംസാം ശുഭാശുഭമയാനി ഫലാനി സൂതേ എന്നവാറു ശ്ലോകം. ഇതിന് അന്വയക്രമം, ഹേ ഹസ്തീശ, ആശാദിവേഷു ഗിരിശേഷു ചതുർമുഖേഷു അവ്യാഹത വിധിനിഷേധമയേതവ ആജ്ഞ നിത്യം അണുപാലനലങ്കനാഭ്യാം പുംസാം ശുഭാശുഭമയാനി ഫലാണി സൂതേ എന്നവാറു അന്വയക്രമം. ഇതുക്കു മുൻ ശ്ലോകത്തില് ഉലകത്തിലുള്ള എല്ലാ പദങ്ങളും എന്ത ഒരു പദപ്രയോഗം പണാലും അന്ത പദത്തിനുടേ അർത്ഥം ബ്രഹ്മം പരമാത്മാതാ മുഖ്യാർത്ഥം എന്നക്ക എല്ലാത്തുള്ളേയും അന്തര്യാമിയാ ഇരുക്കുന്നതിനാല് എന്ത ഒരു ശബ്ദത്തെ പ്രയോഗം പണാലും അതർ മുഖ്യാർത്ഥമാക പരമാത്മാവത്താൻ ചെന്നടയും അപ്പിങ്ക പോലെ പോണ ശ്ലോകത്തില് சொன்ன. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானை தவிர்த்து, எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், அதாவது சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி கிருமி கீட்டாதி பர்யந்தம் எம்பெருமானுடைய ஆணைக்கு கட்டளைக்கு உட்பட்டவர்களே, அதாவது கர்மவசப்பட்டவர்கள். எம்பெருமானுடைய ஆணைக்கு உட்பட்டு அதற்கேற்றவாறு நடக்க இருப்பவர்கள் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய கட்டளை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருவாக்காக வேதங்கள் ஸ்ருதியை நாம் எடுத்துக்கிறோம். ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிற விதி நிஷேதங்களுக்கு நாம் அனைவரும் உட்பட்டவர்கள் அப்படிங்கிற போல. லோகத்திலே பார்த்தோம்னாக்கா, ஒரு தலைவன் ஒரு சுவாமியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுவாமியினுடைய இதை செய் இதை செய்யாதே அப்படிங்கிற கட்டளைக்கு உட்பட்டு செய்கின்றவற்றையெல்லாம் செய்து செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சுவாமி சொன்னார்னாக்கா, அதை செய்யாமல் இருக்கிறது. இந்த இரண்டும் தான் அதற்கேற்றா போல நம்ம பரிபாலனம் பண்ணி அதற்கேற்றவாறு அனுஷ்டானத்தில் இருந்தோம்னாக்கா, அந்த சுவாமியினுடைய பிரீத்திக்கு உட்பட்டவர்களாக ஆறும். அதற்கேற்றவாறு தான் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் நம்மை வந்து அடையும். அந்த மாதிரி நம் அனைவருக்கும், லோகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாருக்குமே சுவாமியாகவும் தலைவனாகவும் இருப்பது யாருன்னாக்கா பரமாத்மா தான். பரமாத்மாவினுடைய ஆணைக்கு உட்பட்டு விதி நிஷேதங்களை சரிவர அனுஷ்டானம் பண்ணோம்னாக்கா நல்ல பலன்கள் வரக்கூடாத பலன்கள்லாமும் நம்ம வந்து அடையாது. எது செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் தப்பு, செய்யக்கூடாததை செய்யறதும் தப்பு. அதாவது வேதத்தில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றத ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கு. அதற்கேற்றவாறு சரிவர அனுஷ்டானத்தில் இருந்தோம்னாக்கா நம்ம பரமாத்மாவுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆனோம்னாக்கா நமக்கு வேண்டிய பலன்களை எம்பெருமான் சகல விதத்திலேயும் தருவார். அதுதான் சுப அசுபமயானி பதானி சூதே. சுபம்னாக்கா புண்ணியம், அசுபம்னாக்கா பாபம் துக்கம். சுகம் துக்கம் இவைகள் அனைத்தும் நாம் விதி நிஷேதங்களை சரிவர அனுஷ்டிக்கிறோமான்னு பார்த்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. புண்ணியம்னாக்கா பெருமாளுடைய அனுகிரகம், பாபம்னாக்கா பெருமாளுடைய நிகிரகம். என்னக்கா ஸ்ருதியிலே சொல்லியிருக்கு, ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி தம் யமேபியோ லோகேபியோ புண்ணி நீஷதி. ஏஷ ஏவ அசாது கர்மகார இதிதம் யமதோனி நீஷதி அப்படிங்கிறப்ப, சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியேன கர்மணா பவதி, பாப பாபேனா அப்படிங்கிற போல ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. சாது அசாது, புண்ணியம் பாபம், நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும், நல்லது கெட்டது அப்படின்றது ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி நிஷேதங்கள் தான். அவை அதற்கேற்றவர் அதை அதற்கேற்றவர் அனுஷ்டிப்பதும் அதை மீறுறதும் நமக்கு சுக துக்கங்களை மாறி மாறி பெருமாள் அனுகிரகம் பண்றார். அதைத்தான் சொல்ற ஆஷாதிவேஷு கிரிஷேஷு சதுர்முகேஸ்வபி அவ்யாகதா விதி நிஷேதமகி தபாத்யா. எம்பெருமானுடைய கட்டளையானது அஷ்டதிக் பாலகர்கள், சதுர்முக பிரம்மாக்கள், அவர்களிடத்திலேயே கூட எவ்வித தங்கு தடங்கள் இல்லாமல் எம்பெருமானுடைய கட்டளைகள் சென்றடைகின்றார். அப்படின்னாக்கா என்ன ஆகுது, எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள், சதுர்முக பிரம்மாக்கள், ருத்ரர்கள், இவர்களும் கூட எம்பெருமானுடைய கட்டளைக்கு வசப்பட்டவர்களே உட்பட்டவர்களே. இந்த இடத்துல தான் கைமுதிக ஞானம். அப்பேற்பட்ட அஷ்டதிக் பாலகர்களும் ருத்ரர்கள் பிரம்மா சதுர்முக பிரம்மாக்களுக்கே எம்பெருமானுடைய கட்டளைக்கு வசப்பட்டவர்கள், அதற்கேற்றவாறு தான் நடக்கணும் அப்படிங்கிற நியமம் இருக்கும் பொழுது நம்மளை பத்தி கேட்கவா வேணும், மனுஷர்களுக்கும் அதுதான். விதி நிஷேதங்கள் எதை கொண்டு அறிய முடியும் அப்படின்னாக்க எம்பெருமானுடைய திருவாக்காக சொல்லக்கூடியதான வேதங்கள்ல அந்த சொல்லிருக்கு. வேதங்களினுடைய அர்த்தங்கள் சாதாரணமாக படித்து புரிஞ்சிக்கும் அளவுக்கு அது இருக்காது. அதாவது அந்த விஷயங்கள் எல்லாம் எதை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரங்களில் விதி நிஷேதங்களினுடைய விஷயங்கள் ஸ்பஷ்டமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த சாஸ்திரங்கள் வாயிலாக விதி நிஷேதங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்றார் போல மனுஷியர்கள் சரி வர நடந்துக்கிறார். என்னக்கா அப்பதான் எம்பெருமானுடைய பிரீத்தி பாத்திரத்துக்கு ஆளாக முடியும். எம்பெருமான் பிரீத்தி அடைஞ்சாங்க எனக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் எம்பெருமானுடைய பிரீத்தி பகவான் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் பெருமாள் பிரீத்தி அடையறதுக்கோசரம்தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்றோம். எனக்கு இதை பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பண்ணாம விட்டாலோ அதற்கு எதிர்மாறாக ஒரு காரியத்தை செய்தாலோ பெருமாளுக்கு நிகிரகத்துக்கு ஆளாகும். என்ன சொல்லியிருக்கோ அதை சரிவர அனுஷ்டிச்சோன்னாக்கா பெருமாளுடைய பிரீத்திக்கு உட்பட்டவர்களாக ஆறும். பிறகு அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமானாலே போரும், அனைத்து விதமான பலன்களையும் எம்பெருமான் நமக்கு அனுகிரகிப்பார். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அஸ்தீஷ நித்திய மனுபாலன லங்கனாபியாம், இவ்வாறு சதுர்முக பிரம்மா பர்யந்தம் அவர் எம்பெருமானுடைய கட்டளை எந்தவித தடங்களும் இல்லாமல் போறதுனால அதை அனுபாலனம் பண்றது. அனுபாலனம்னாக்க அனுஷ்டிக்கிறது. லங்கனாபியாம், லங்கனம்னாக்க தான் மீறது. அதை அனுஷ்டிப்பதனாலும் அந்த கட்டளைகளை மீறதுனாலேயும் பும்சாம் நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் எல்லாருக்குமே சுகம் துக்கங்கள் கிடைப்பது அதுக்கேற்றவாறு தான் நமக்கு சுகதுக்கங்கள் புண்ணிய பாபங்கள் நம்மளை வந்து சேரும். ஆக விதி நிஷேதங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி நிஷேதங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சரிவர தெரிந்து கொண்டு அதற்கேற்றாறு போல அனுஷ்டிப்பது நடந்து கொள்வது என்பது மிகவும் உச்சிதம் அப்படின்ற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.